नमस्कार। श्रीनिवासेति श्रेष्ठदया पात्रम् गुणान्वितः कौशिकोऽनन्तरङ्गार्यश्चिरम् विजेताम् भुवि न्यस्तात्मीयभरम् वरप्रदगुरौ वैराग्यभाग्योऽर्थौ वेदान्तामृतसारवन्तमनघात् श्रीश्रीनिवासात् गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्थितनयम् श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधु कटाक्षकेळनिलयम् श्रीकृष्णसद्देशिकम् श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेति त्वयिगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमर्घयीलम् गोपालदेशमुनिम् गुरुमाश्रयामः नारायणाख्येतिराजपदाब्जभृङ्गः श्रीवासयोगिगुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदार्कृपात्तचिह्नम् श्रीश्रीनिवासमुनिवर्यमहम् प्रपद्ये श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रयम् लङ्गेशपादविनतम् श्रीनिवासमुनिम् भजे श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि योनित्यमच्युतपदाम्बुजविग्मरुक्मव्यामोहतः सरितराणि दिनाय मेने अस्मद्गुरोर्भगवतो सिरेकसिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये विगाहेयामुनम् तीर्थम् साधुवृन्दावने स्थितम् निरस्तजिह्मगस्पर्शेऽत्र कृष्णकृतादरः अनुज्झितक्षमायोगम् पुण्यजनबाधकम् अस्पृष्टमदरागम् तम् रामम् तुर्यमुपास्महे नमस्याम्यरविन्दाख्यम् नाथभावेर्व्यवस्थितम् शुद्धसत्त्वमयम् शौरेः अवतारमिवापरम् नाथेन मुनिनाथेन भवेयम् नाथवानहम् यस्य नैकमिकम् तत्त्वम् हस्तामलकताङ्गतम् यस्य सारस्वरस्रोतोऽकुलामोदवासितम् श्रुतीनाम् श्रमायालम् शठारिम् तमुपास्महे वन्दे वैकुण्ठसेनान्यम् देवम् सूत्रवती सखम् यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितम् सह धर्मचरीम् शौरेः समन्त्रितजगद्धितामनुग्रहमयीम् वन्दे नित्यमज्ञातनिग्रहाम् कमप्याद्यम् गुरुम् वन्दे कमलाग्रहमेधिनम् प्रवक्ता छन्दसाम् वक्ता पञ्चरात्रस्य स्वयम् रामार्जदया पात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् क्षीरोन्नतोप्पुल्दुर्वेङ्कटमुडयान् पारन्नच्छन्नपडमुडियुळ्ळोरन्नधाने अमयाधोदारणील् वाळ्वार्कवानेरपोमळबुम् वाळ्व प्रख्यातश्रुतिविभवान् गुरूनशेषान् प्रश्रित्य प्रणेति वेङ्कटेशः लक्ष्मीश प्रपदनवैभवप्रतिष्ठाम् रागान्ध्यप्रशमनकरीम् रहस्यरक्षाम् लक्ष्मीपतेर्यतिपतेश्च दैकथाम् नोः योऽसौ पुरा समजनिष्टजगद्धितार्थम् प्राच्यम् प्रकाशेति यः पर्वः परमम् रहस्यम् संवादयेश शरणागतिमन्त्रसारः சரணாகதி கதி பாஷ்யத்தில் முதலாவது சூர்ணிக்கு அதோட அர்த்தானுசந்தானங்கள் எல்லாம் பண்ணும். அதுல வந்து தாயார் பக்கத்தில் பண்ணக்கூடிய புருஷக்கார பிரபத்தியோட அந்த வைபவம், அதுல எப்படி பண்ணக்கூடிய பிரகாரம் என்ன, என்னென்ன குணங்கள் எல்லாம் அனுசந்தானம் பண்ண வேண்டியது, அந்த புருஷக்காரத்துக்கு உபயுக்தமான, சரண்யத்துக்கு உபயுக்தமான குணங்கள் எது இதெல்லாம் அனுசந்தானம் பண்ண வேண்டியது, இதெல்லாமே எப்படி பண்ணணும் அப்படி என்ன பாஷிக்காரர் தாம் சொந்தம் சொதகா பண்ண விஷயத்தை நமக்கு பிரகாசப்படுத்தி தெரியப்படுத்துகிறார். அதில் தாயார் கொடுக்கக்கூடிய ஒரு ஆஸ்வாசனை அந்த புருஷக்காரம் பண்ணதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலம் என்ன, என்ன பிரார்த்தனை அப்படின்னா, பகவத் பிரபத்தி வந்து ஒரு விதமான விக்னமும் இல்லாம ஏற்படுறது, அதனால வேண்டின என்னென்ன பலங்கள் நமக்கு இஷ்டமோ அதெல்லாமே நமக்கு கிடைக்கிறது முதலான விஷயத்தை இங்கே அந்த பகவான் பாஷ்யக்காரர் ஸ்பஷ்டமாக நித்திய கைங்கரிய பிராப்தியே நமக்கு பிரயோஜனம் அப்படி என்ன அதை பிரகாசப்படுத்தினார். அதோடு அடுத்ததாக இப்போ பகவத் பிரபத்தி, பகவத் பிரபத்தியிலையும் கூட ஸ்ரீ விசிஷ்டனான பகவானே, அதனால இங்கே முதல்ல வந்து ஸ்ரீமத் ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே எனக்கூடிய அர்த்தத்தில் ஸ்ரீமத் சப்தத்தோட விசேஷமான அர்த்தங்களை எல்லாம் இங்கே நமக்கு தெரியப்படுத்துகிறார். இந்த முதல்ல சூர்ணிக்கையிலே அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்னார். அடுத்ததாக பகவானோட பக்கத்தில் இப்போ பகவத் பிரபத்தி பண்ணக்கூடிய சமயத்தில் அதில் எப்படி பகவானோட ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அனுசந்தானம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி இங்கே சரணாகதி அனுஷ்டானத்தை காமிக்கிறார் பாஷிக்காரர். இது பெரிய சூர்ணிக்கையில நிறைய பாகங்கள் இருக்கு. அகில ஹேய பிரத்யனீக கல்யாணைகதான ஸ்வேதர சமஸ்தவஸ்து விலக்ஷண அனந்த ஜானானந்தைகஸ்வரூப ஸ்வாபிமதானுரூபைக ரூப சிந்திய திவ்யாத்புத நித்ய நிரவத்திய நிரதிசய உஜ்வல்ய சௌகந்திய சௌகந்திய சௌந்தர்ய சௌகுமார் ஜலாவண்ய யௌவனாத்யனந்த கல்யாண குணநிதி திவ்ய ரூபா. முதல் பாகத்தில் வந்து பகவானோட ஸ்வரூபமும் அதே மாதிரி பகவானோட திவ்யமங்கள விக்கிரகம் அதை பத்தி பாஷ்யக்காரர் சொல்றார். அதார்வம் குணங்கள் விபவம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் அடுத்ததாக மேற்கொண்டு சொன்ன கடைசியில வந்து பகவானோட பகவான் பக்கத்துல சொல்றார் ஸ்ரீமன்னு நாராயணா சரண்ய சரண்யா அனன்ய சரணா பாதாரவிந்த யுகலம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு பண்ணக்கூடிய இந்த பெரிய சூழ்நிக்கை இது. இதுல முதல் பாகம் வந்து பகவானோட ஸ்வரூபத்தையும் அவனோட திவ்யமங்கள விக்கிரகம் அதோட விசேஷங்கள் எல்லாம் இங்கே அனுசந்தானம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி அகிலேய பிரத்யனீக கல்யாணைக்கதான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண அனந்த ஜானானந்தைக ஸ்வரூபா அப்படின்றது பகவானுடைய ஸ்வரூபத்தை விஷயத்தில் சொல்லக்கூடியது. சுவாபிமதானு ரூபைக ரூப அச்சிந்திய திவ்யா அத்புத நித்ய நிரவத்திய நிரதிசய ஔஜ்வல்ய சௌந்தரிய சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய யௌவனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபா. இது பகவானோட திவ்யமங்கள விக்கிரகத்தோட விசேஷமான அனுசந்தானம். அதே இங்கே சுவாமி தேசிகன் நமக்கு காமிக்கிறார். அது வியாக்கியானத்தில் ஏவம் ஸ்ரீமச்சப்தாபிப்ரேதம் அர்த்தம் உபயோக விசேஷ பரியந்தம் உதாகிருத்திய துவயமந்திரத்தில் முதல்ல வரக்கூடிய ஸ்ரீமத் அண்ணக்கூடிய சப்தம் ஸ்ரீ விசிஷ்டத்துவம் நித்திய யோகம் சொல்றது அங்கே மது பிரத்யம் என்றது ஸ்ரீமத் அப்படின்றது பகவானோட தாயாருக்கு இருக்கக்கூடிய நித்திய யோகம் அண்ணக்கூடிய அர்த்தத்தில் வருது. ஸ்ரீமத் சப்தாபிப்ரேதம் அர்த்தம் உபயோக விசேஷ பரியந்தம் உதாகிருத்தியா அப்படின்னார். அதனால நமக்கு அனுசந்தானம் பண்ணி என்ன பிரயோஜனம் இங்கே எதுக்காக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த உபயோக விசேஷம் என்ன நமக்கு விசேஷமான உபயோகம் இதுல நமக்கு தெரிஞ்சு வருது அப்படின்னா அத சொன்னார் நித்திய கைங்கரிய பிராப்தி அபேட்சையா அப்படின்னார். நமக்கு வேண்டினது எது என்ன நித்திய கைங்கரிய பிராப்தி அப்படின்றது அது வரைக்கும் அதோட அர்த்தத்தை எல்லாம் நமக்கு தெளிப்படுத்தினார். அதாவது பிராபியத்துவ பிராபகத்துவ உபயுக்த சர்வாகார சங்கிராக நாராயண சப்தம் பிராபியத்துவ கொஞ்சம் கிளியரா இல்ல பிரிண்ட் இது பிராபியத்துவ பிராபகத்துவ பூர்வக உபயுக்த பூர்வக உபயுக்த சர்வாகார சங்கிரக பிராபியத்துவ பிராபகத்துவோபயுக்த சர்வாகார சங்கிராக நாராயண சப்தம் வியாச்சிக்யாசுஹு. இதை வியாக்கியானம் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறார். இப்போ எல்லாம் பிராபியத்துவம் பிராபகத்துவம் இதோட அர்த்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆகாரங்களையும் சங்கிரகம் பண்ணி நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய நாராயண சப்தத்தோட வியாக்கியானம் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயண அப்படின்னு கூடிய அதுல நாராயண சப்தத்தோட அர்த்தத்தை நமக்கு தெரியப்படுத்துறார். நாராயண சப்தத்தினாலே நமக்கு பிராபியத்துவமும் பிராபகத்துவமும் ரெண்டும் தெரிஞ்சு வருது. பிராபியத்துவம்னா யாரை அடையணும் கடைசியில நமக்கு பலம் என்ன அப்படின்றது தெளிவுபடுத்துறது. அது கோல் அப்படின்னு ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டைன்மெண்ட் பிராபியம் என்றது. பிராபகம் அப்படின்றது மீன்ஸ் சாதனம் அப்படின்னு உபாயம் அப்படின்னு சொல்லப்படும். ரெண்டும் கூட நமக்கு நாராயண சப்தத்துல எப்படி தெரிஞ்சு வருது அப்படின்றத இங்கே பாஷிக்காரர் தெளிவுபடுத்துறாரு அப்படின்னார். அங்கே தத்புருஷ வியுத்பத்தவ் அயன சப்தார்த்தம் బహువ్రీహౌ అన్య పదార్థం చ దివ్యాత్మస్వరూపం తావదాహ அப்படின்னா அகிலேயா அப்படின்றதுனால நாராயண சப்தத்துல ரெண்டு விதமான அர்த்தங்கள் தெரிஞ்சு வருது. அதுல தத்புருஷ சமாசம் வியாக்கரண பிரகாரம் அதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டாருது. அதுல தத்புருஷ சமார்த்தம் சமாசம் பகுபிரீஹி சமாசம் அப்படின்னுட்டு, பகுபிரீஹி சமாசம்ன்றது அந்ய பத பிரதானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த சப்தத்தினாலே என்ன சொல்லப்பட்டிருக்கோ நேராக அந்த சப்தத்துல அது ரெண்டும், அதுக்கு முக்கியமான அர்த்தம் இல்லை, அது ரெண்டும் உள்ளக்கூடிய வேறொரு பதார்த்தத்தை நமக்கு தெளிப்படுத்துறது பகுபிரீஹி சமாசம் அப்படின்றது. அதுதான் அதுக்கு பகுபிரீஹி சமாசத்துக்கு அர்த்தம். அதனால நாராயணம் அப்படின்னா முதல்ல தத்புருஷ சமாசத்துல நாராயணாம் அயனம் அப்படின்னு சொல்லப்படுறது. அயன சப்த அர்த்தத்தை முதல்ல சொல்றார். தத்புருஷ உற்பத்தியில எல்லாருக்கும் அவன்தான் கதி, அவன்தான் உபாயம் அப்படின்றது. பகுபிரீஹி சமாசத்துல என்ன வந்து நாராக அயனம் எஸ்ய சகா நாராயண அப்படின்னு சொன்னான். அதுல நாரசப்தத்துக்கும் அயன சப்தத்துக்கும் நேராக அர்த்தம் இல்லை. இந்த நாரசப்தத்தினாலே எல்லாம் சேத்தனாக்கள் எல்லாம் சொல்லப்படுறாரு. இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வாசஸ்தானம், எல்லாரும் அவனுக்கு வாசஸ்தானம், அயனம்ன்றதுல வாசஸ்தானம். இங்க வாசஸ்தானம்ன்றதும் அர்த்தம் இல்லை நாராயண சப்தத்துக்கு, இல்ல சேத்தனங்கள்ன்றதும் அர்த்தம் இல்லை. சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் யாருக்கு வாசஸ்தானமோ, பிரதானமா சேத்தனாக்கள் யாருக்கு வாசஸ்தானம் ஆக யாரு உடையவனோ அவன் நாராயணன் அப்படின்னு சொல்லப்படுறது. நாராயண அப்படின்ற சொல்லுனாலே அந்த அந்த அர்த்தத்துல எல்லாருக்கும் அந்தர்யாமித்வம் தெரிஞ்சு வருது. அது வந்து அவனோட திவ்யாத்மஸ்வரூபம் சொல்லப்படுறது. அது அகிலஹேயான்னு ஆரம்பிக்கிறார். அதுல சம்புத்தியந்த பிரயோகா வியாக்கியேபி ததாத்வேன துவச்சப்த அத்தியாகாரா இது கேஜித்து சில பேர் இதுக்கு அர்த்தப்படுறா இந்த மாதிரி. இங்கெல்லாம் எல்லாமே சம்போதனை பண்ணக்கூடியது தெரிஞ்சு வருது. இங்கே பார்த்தா நமக்கு எல்லாமே பகவானே சம்போதனம் பண்றது, டைரக்டா அட்ரஸ் பண்றோம் அவனே. நிகில ஜெகதாதாரா ஹே அகில ஜெகத் சுவாமின்னு, ஹே அஸ்மத் சுவாமின்னு, ஹே சத்தியகாமா சத்திய சங்கல்பா, இவனை பகவானே நேராக பார்த்து அவனே நாங்கள் சம்போதனம் பண்ணிட்டு இருக்கிறது. அர்த்திகல்பகா அபத் சகா ஸ்ரீமன் இதெல்லாம் சம்போதனை பண்ணக்கூடியது அப்படின்ட்டு அந்த சம்போதி சம்போதனை கூடிய இதுல இருக்கக்கூடிய பிரயோகம் அந்த மாதிரிதான் வியாக்கியானத்துல இருந்தாலும் கூட அங்கே ததாத்வேனா துவச்சப்த அத்தியாகாரா அப்படின்னுட்டு துவம் அர்த்திகல்பகா துவம் அபத் சகா துவம் ஸ்ரீமன் இந்த மாதிரி சேர்த்துக்கோணும் அப்படின்னு சில பேர் சொல்றா அப்படின்னு சொன்னா எப்படியான அர்த்தம் பண்ணலாம். ஸ்ரீமன் நாராயணா சுவாமின்னு இத்தியாதவு மந்திராந்தரேச்சு அதத்தை திரஷ்டவியம். அதுல அப்படி ஸ்ரீமன் நாராயண சுவாமின்னு கூடிய வேறு மந்திரங்கள்ல இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை நமக்கு தெரியப்படுத்தணும். அத்தியாகாரம் பண்ணா ஆட் பண்றது துவச்சப்த அத்தியாகாரம் பண்ணா தொம் அப்படின்னுட்டு முதலாவது நாங்கள் சேர்த்துண்டு அனுசந்தானம் பண்ணலாம். நேராக இல்ல பகவானியே அந்நியே தூ அப்படின்னாரு. இது சுவாமி தேசிகனோட அபிப்பிராயம் தெரியப்படுத்துறது. பிரார்த்தனானுகுண தாத்பரியானுசாரேன சம்புத்தி பிரயுஜதே இத்தியாகு. பிரார்த்தனத்துக்கு அனுகுணமான தாத்பரியம் நேராக பகவானை பார்த்து சொல்லிருக்கே பாஷிக்காரர். அதனாலே இந்த பிரார்த்தனைக்கு அனுகுணமான அர்த்தத்தை நாங்கள் சொன்னா நேராக பகவானியே சம்போதனம் பண்ணிருக்கார் அப்படின்னையும் அப்படின்னு நாங்கள் அர்த்தம் பண்ணலாம். இது சுவாமி தேசிகனோட அபிப்பிராயம் நமக்கு தெளிப்படுத்துறது. நேராக சம்போதனையே இருக்கு இங்கே அப்படின்னு. அகிலஹேய பிரத்யநீகத்துவம் அகிலஹேய அத்தியந்த அபாவத்துவம் அப்படின்னார். அத்தியந்த அபாவம் அண்ணா எங்கேயும் என்னைக்குமே எங்கேயும் பார்க்க முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அகிலஹேயம் எல்லா விதமான தோஷங்கள் எந்த தோஷமும் இருக்கவே முடியாது அந்த மாதிரி அத்தியந்த அபாவம் அப்படின்றது ஒரு பாரிபாஷிக சப்தம் நியாய தர்சனத்துல சொல்றது. அந்யோன்யாபாவம் அத்தியந்தாபாவம் பிராகபாவம் பிரத்வம்சாபாவம் இந்த மாதிரி அபாவத்தையே ஒரு பதார்த்தமாக நாலு விதமாக சொன்னார். அத்தியந்தாபாவம்னா இப்ப ஆகாஷ புஷ்பம் அப்படின்னா அது அத்தியந்த அபாவம் சேஷ சுங்கம் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாமே அத்தியந்த அபாவம், எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அர்த்தத்தை இங்கே அகிலஹேய சித்தம் சொல்றது, பகவான் பக்கத்துல தோஷம்ன்றது அத்தியந்த அபாவம்ன்றது சொல்றது அப்படின்னா, தேன கதி கதிபய ஹேயரஹிதேபியா விவச்சேதா அகிலஹேய பிரத்யநீகத்துவம்ன்றதுனால அது தெரியப்படுத்துறது. அதுக்கு விருத்தமான சுவாவம், அது தள்ளி போடக்கூடிய சுவாவம், எல்லா விதமான தோஷத்துக்கும் நேர விருத்தமான சுவாவம் அப்படின்னு சொல்றதுனாலே எல்லா சில தோஷங்களே இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தத்தினாலையும் இங்கே அது வேறுபட்டது அப்படின்னு தெரியப்படுத்துறது அப்படின்னார். கல்யாணைக்கு தானத்துவம் கல்யாணானாம் சர்வேஷாம் குணானாம் சாதாரண ஆசிரிய பூத விஸ்தாரத்துவம் அப்படின்னார். சாதாரணமாக எல்லா குணங்களுக்கும் ஆசிரியமானது கல்யாணமே, மங்களம் மங்களகரமான குணங்களே இருக்கக்கூடியது கல்யாணைக தானத்துவம் அப்படின்னார். எல்லா விதமான மங்களமான குணங்களுக்கும் ஆசிரியமானது அப்படின்னு சொல்றார். நித்யாதீனாம் அப்படி ந சர்வமங்கள குணவத்துவம் அப்படின்னார். அப்படின்னா நித்திய சூரியர்களுக்கு வந்து எல்லா குணங்களும் இருக்குமே, நித்திய மங்கள குணங்கள் எல்லாம் அப்படின்னா எல்லா குணங்களும் இல்லை அவளுக்கும் கூட, பகவானுக்கு ஒருத்தனுக்கு தான் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா இப்போ ஸ்வதஹான்றது கிடையாது, நித்திய சூரியர்களுக்கெல்லாம் பகவானோட அதீனத்தில் இருக்கிறதுனாலே பகவானாலே கொடுக்கப்பட்டது, நிருபாதிகமானது இல்லை, அதுவும் கூட பகவானோட சங்கல்பத்தினாலே கொடுக்கப்பட்ட ஸ்வரூபம் சுவாவங்கள் எல்லாம் நித்திய சூரியர்களுக்கு இருக்கிறதுனாலே, இந்த மாதிரி அகிலேய பிரத்யநீக்கம் சப்தத்தினாலேயே பகவான் வந்து எல்லா பதார்த்தங்களுக்கின்னும் வேறுபட்டவன் அப்படின்றது தெரியப்படுத்துறது அப்படின்னார். சமஸ்தஹேயரஹிதம் விஷ்ணுவாக்கியம் பரமம் பதம், இது வந்து விஷ்ணு புராணத்தில் சொல்லக்கூடியது. விஷ்ணு அப்படின்னு கூடிய பரமபதம் எந்த தோஷங்களும் இல்லாதது அப்படின்னுட்டு பரமபத சப்தத்தில் இது வேதார்த்த சங்கிரகத்திலே பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ணும் போது பரமபதம் பண்றதுக்கு மூணு அர்த்தங்களை சொல்றார். பத்தியதே என்ன கம்யதே பிராபியதே அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து ஜீவாத்மஸ்வரூபமும் பரமபதம்னு சொல்லப்பட்டிருக்கு சில பிரமாணங்கள்ல, வைகுண்டமும் பரமபதம்னு சொல்லப்பட்டிருக்கு, பகவானே சாட்சியத்தாக பரமபதம்னு சொல்லப்பட்டிருக்கான். இந்த மாதிரி அதுக்கு மூணு அர்த்தம். இங்க விஷ்ணு அண்ணு கூடிய பரமபதம் விஷ்ணுவாக்கியம் பரமபதம் பகவானே சொல்லப்பட்டிருக்கான். இங்கே சமஸ்தஹேய ரஹிதம் ஸ்மிருதி பிரமாணத்தை காமிக்கிறார் அகிலஹேய பிரத்யநீக்கம் பண்றதுக்கு. தேஜோபலேஸ்வரிய மகாவபோதி சுவீரிய சக்தியாதி குணைகராசிஹி அப்படின்னு, இதுவும் கூட விஷ்ணு புராணத்தோட ஸ்லோகமே. இது வந்து ஷாட்குண்ய விசிஷ்டநாதவன் பகவான் அப்படின்னு சொல்றது. இந்த குணங்களே ஒரு பெரிய அந்த குணங்களோட ஒரு ராசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேஜோ தேஜஸ், பலம் ஐஸ்வர்யம், அப்புறம் மகாவபோதம் அன்ன ஞானம், சுவீரியம் அன்ன வீரியம் சக்தி, ஞானபலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜாம்சி அப்படின்னு சொன்ன மாதிரி இது அந்த ஷாட்குண்யத்தை பகவானுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சச்சா சர்வகுணோபேதா இத்தியாதி பிரசித்தா, எல்லா கல்யாண குணங்களையும் ஆசிரியமானவன் குணங்களுக்கு அப்படின்றது இது சொல்லப்பட்டிருக்கு. இதனால இது ரெண்டு சப்தத்தினாலே அகிலேய பிரத்யநீக்கம் கல்யாணிக தானத்தம், இது ரெண்டு என்ன சொல்றதுன்னா உபயலிங்காதி கரணார்த்த உபயோக அதிசயாது பிரதமம் இஹோக்தா அப்படின்னார். உபயலிங்காதிகரணம்ன்றது பிரம்மசூத்திரத்தில் ஒரு அதிகரணம், பகவானோட உபயலிங்கம் ரெண்டு லட்சணங்கள் பகவானுக்கு இருக்கு அப்படின்னார். இப்போ ஒரு பெரிய சக்கரவர்த்திக்கு வந்து சத்திரம் சாமரம்ன்றது ரெண்டு அசாதாரணமான லட்சணம். அந்த சத்திரம் சாமரம் பார்த்தாலே பெரிய சக்கரவர்த்தி வந்துட்டு இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியுது. அந்த மாதிரி ரெண்டு அசாதாரணமான லட்சணங்கள் பகவானுக்கு எது அப்படின்றது அகிலேய பிரத்யநீகத்துவம் கல்யாணைக்க தானத்துவம் அப்படின்றது. இது ரெண்டும் உபயலிங்கம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த உபயலிங்கத்தோட சுரூபம் பகவானுக்கு இருக்கக்கூடியதே 14 சூத்திரங்களால அவர் பாதராயணர் வந்து உபயலிங்காதிகரணம் மன்றத்தில் அற்புதமாக ஸ்தாபனம் பண்ணார். ஸ்பஷ்டமாக சகுண பிரம்மான்றது அங்கே ரொம்ப அற்புதமாக ஸ்தாபனம் பண்ணியிருக்காரு. அந்த அர்த்தத்தை எல்லாம் இங்கே பாதராயணர் எது பிரம்மசூத்திரங்கள்ல உபனிஷத்துகள்ல நமக்கு என்ன அர்த்தம் தெரியறது அப்படின்னு ஸ்தாபனம் பண்ணாரோ அந்த அர்த்தங்களை எல்லாம் இங்கே ஏன் அப்படின்னா முதல்ல எதுக்காக அதை சொன்னார் அப்படின்னா இங்க அதுதான் நமக்கு ரொம்ப உபயுக்தமானது இந்த பிரபத்தி அனுஷ்டானத்துல அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா ரெண்டும் இருக்க வேண்டியது. பிராபியத்துவம்ன்றது பிராபகத்துவம் ரெண்டும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா உபயலிங்க விசிஷ்டனான ஒரு சேதன பக்கத்திலேயே போக வேண்டியது. பகவான் தான் அதே உள்ளவன், அவன் தான் நமக்கு பிராபியனும் பிராபகம் ஆக முடியும் அப்படின்றதுனால அதை முதல் தெரியப்படுத்துறாரு இங்கே. நராஜ்யாத்தானி தத்வானி இத்தியாதி உக்தா காரணத்வாதி சங்கிதம் அச்சித்கதம் சித்கதஞ்ச விகார அபுருஷார்த்தாதிக்கம் பிரணதோபேக்ஷாதி பரியந்தம் அவத்தியம் ந கிஞ்சிதபி அஸ்ய அஸ்தி அப்படின்னார். இவங்க வந்து இந்த தோஷங்கள் என்ன அப்படின்னு சொன்னா அகிலேய பிரத்யேகத்துவம் அப்படின்றதோட விவரணம் பண்றார் சுவாமி தேசிகன். இங்க என்ன அதனால நமக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா நாராயண சப்தத்தினாலே நாராணி அப்படின்னா நராஜ்யாத்தானி தத்வானி நாராணி தியாகு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நரனாலே சிருஷ்டி பண்ணக்கூடிய தத்துவங்கள் அப்படின்னுட்டு சேத்தனா சேதனங்கள் எல்லாம் பகவான் தான் ஜெகத்காரணம், சேத்தனா சேத்தனங்களுக்கெல்லாம் காரணனானவன் அப்படின்னு ஜெகத்காரணத்துவமா காரணத்தை ஸ்ருதிகள் அற்புதமாக தெரியப்படுத்துறது. அதை வந்து பிரம்மசூத்திரங்களையும் பாதராயணர் ஸ்பஷ்டமாக ரெண்டு அத்தியாயத்துல அதை ஸ்தாபனம் பண்ணார். முதல் அத்தியாயத்துல நேராக பண்ணி ரெண்டாவது அத்தியாயத்துல வேற அர்த்தங்கள் எல்லாம் இது சொல்லப்படுறது. இந்த இந்த ஜெகத்காரணத்துவத்துக்கு ஒரு விதமான விரோதமும் இல்லை, அதனால எல்லாமே ஜெகத்காரணத்துவத்தையே ஸ்பஷ்டப்படுத்துறது. சேத்தனா சேத்தனங்கள் வேற எதுவுமே ஜெகத்காரணம் இல்லை அப்படின்றது ஸ்பஷ்டமாக ஸ்தாபனம் பண்ணார். ஆனா அந்த ஜெகத்காரணத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல ஜெகத்தெல்லாம் ஜெகத்துல வந்து சேத்தனா சேத்தனங்கள் இருக்கு. சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் தோஷங்கள், தோஷ ஜெகத்துல எல்லாம் தோஷமே இருக்கே, காரணம் எப்படி இருக்கோ அதுக்கு அனுகுணமாக காரியம் இருக்க வேண்டியது. அதனால ஜெகத்துல என்ன தெரியுது அப்படின்னா எல்லா இடத்துல இல்ல, எங்கெங்க பார்த்தாலும் தோஷங்கள் சேத்தனாக்கள் இருக்கா, அவளுக்கு சுகதுக்காதி தோஷங்கள் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி அச்சேத்தனங்களுக்கு விகாரம் அடையிறது, ஸ்வரூபத்திலேயே விகாரம் அடையிறது, எல்லாம் தோஷமாக இருக்கே இங்க கண்டு வருதே. ஜெகத்காரணான பகவானே உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ் இந்த ஜெகத்துக்கு எல்லாம் அவன்தான் மூல காரணம் அப்படின்னு சொன்னா இந்த தோஷங்கள் எல்லாம் அந்த காரணத்துல இருக்கணுமே, காரணத்துக்கும் வருது அப்படின்னு பிரச்சனை வருது. அதுக்காக அதை வந்து ஸ்பஷ்டமாக தோஷங்கள் எப்படி அப்படின்னா சேத்தனா சேத்தன விசிஷ்டனான பகவானே காரணம், விசிஷ்ட ரூபத்திலேயே காரணனாரான், ஸ்வரூபத்திலேயே அவன் காரணம் இல்லை, சிதச்சித் விசிஷ்டா பகவான் தான் காரணம். அதுல சூக்மமான சிதச்சித் விசிஷ்டனானவன் காரணன், ஸ்தூல சிதச்சித் விசிஷ்டன் காரியனாராம். அதனாலே பகவானே காரணமும் காரியமும் இப்படின்னு சொன்னா அந்த சேத்தனா சேத்தனாக்கள் பகவானை விட்டு ஒரு க்ஷணமும் இருக்க முடியாது. அபிருதக் சித்த சம்பந்தம், பிரியாத ஒரு சம்பந்தம் இருக்கு பகவானுக்கும் சேத்தனா சேத்தனாக்களுக்கும். அதுல பகவான் என்ன பண்றான் அப்படின்னா தன்னோட விசேஷணமான சேத்தனாக்கள் எல்லாம் இருக்காளே, அவளுக்கு வந்து ஜென்ம மரணாதி இதெல்லாம் உண்டார், சரீர இந்திரியங்களோட சம்பந்தத்தை உண்டு பண்றதுனால அவாவோட தர்மபூத ஞானத்துல சங்கோச்ச விகாசங்கள் எல்லாம் உண்டார். இது அபுருஷார்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து நமக்கு இஷ்டம் இல்லை, புருஷார்த்தம் இல்லை, நமக்கு துக்கம் வேணும்னு யாரும் இஷ்டப்படுறா, புருஷார்த்தம் இல்லை அது. அதனால இங்க உண்டு எதெல்லாம் உண்டாருதோ நமக்கு கர்மத்து காரணத்தினால சேத்தனாக்கள்லயும் கூட ஸ்வரூபத்துல எந்த விகாரமும் கிடையாது. பத்தாளுக்கு மாட்டும் நித்யா முக்தா எல்லாருக்கும் ஸ்வரூபம் என்னைக்குமே பரிசுத்தமான ஸ்வரூபம். அவளுக்கு ஒரு ஸ்வபாவம் இருக்கே அந்த தர்மபூத ஞானம், அதுல சங்கோச்சம் விகாசம்னு கூடிய ரூபத்துல அபுருஷார்த்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அபுருஷார்த்தம் ஆட்டும் அச்சேதனத்துல ஸ்வரூபத்திலேயே விகாரம் ஆடுறது, அச்சேதனம் பரிபூர்ணமாக மாறுறது, ஸ்வரூபத்திலேயே மாறி போறது, அதுக்கு வந்து அது விகாரம் சொல்லப்படுறது. இந்த விகாரத்துக்கும் அபுருஷார்த்தக்கும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்கு. ஸ்வரூபத்துல வித்தியாசம் இல்லாமல் சுவாவத்தில மாத்திரம் சங்கோச்ச விகாசம் முதலானது உண்டாகக்கூடிய சேத்தனாக்களுக்கு வந்து அது அபுருஷார்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சேத்தனாக்களானால இஷ்டப்பட்டு புருஷார்த்தம் இல்லை அவளுக்கு, எது இஷ்டம் அப்படின்றது தான் அவ அடையறதுக்கு பிரயத்னப்படுறார். இது இஷ்டம் இல்லை, அபுருஷார்த்தம். அச்சேதனத்தில் ஞானமே இல்லை, அதுக்கு சொரூபத்திலேயே விகாரம், அது விகாரம்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி லோகத்திலேயே ரெண்டு விதமான தோஷங்கள் பிரதானமாக தெரிஞ்சு வருது. இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் என்னன்னா, அது ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம், ரெண்டே ரெண்டு விபாகம். ஒன்னு வந்து விகாரம், இன்னொன்னு வந்து அபுருஷார்த்தம் அப்படின்னு. இந்த ரெண்டு தோஷங்கள் தான் லோகத்தில் தெரிஞ்சு வருது. ரெண்டே தோஷங்கள் ஸ்பஷ்டமாக தெரியப்படுத்துறது. விகாரம்ன்றது எல்லாம் அச்சேதனத்தில் இருக்கு, இனர்ட் மேட்டர். அதுல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் விகாரம், சேத்தனாக்கள்ல உண்டாகக்கூடிய தோஷங்கள் எல்லாம் அபுருஷார்த்தம். இது ரெண்டையும் பகவானுக்கு கிடையாது. ஏன்னா விகாரங்கள் எல்லாம் அச்சேத்தனத்துக்கு, அபுருஷார்த்தம் எல்லாம் சேத்தனாக்கள்ல, பத்திர சேத்தனாக்கள். அதனாலே ஜகத்காரணனான பகவானுடைய சுரூபமோ சுவாவமோ எந்த விதமாகவும் மாறாது, அது ஏக ரூபமாக இருக்கும். அதுதான் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இங்கே சொல்றது, எந்த விதமான தோஷம் அகிலஹேய பிரத்யநீகத்துவம் அப்படின்னா, காரணமானாலும் கூட எல்லாத்துக்கும் நராஜாத்தானி இந்த காரணத்துவத்தில் வந்த தோஷம் வர முடியுமே அப்படின்னு சொன்னா, அந்த தோஷங்கள் எல்லாம் சேத்தனா சேத்தனாங்கள்ல இருக்கே தவிர பகவானுக்கு கிடையாது. அதே மாதிரி பிரணத உபேக்ஷாதி பரியந்தம் அவத்தியம், வேற விதமான தோஷம் வரலாம் பகவானுக்கு. யாரான போய் சரணாகதி பண்ணா அவளை வந்து உபேட்சை பண்ண முடியுமா? நீ கொஞ்சம் ஞானம் எல்லாம் அடைஞ்சு அப்புறம் வா அப்படின்னு சொல்றது, நீ சுத்தமா இல்லையேன்னு சொல்றது, இல்ல நீ ஏதோ நீ வந்து ஒரு பிராணியா இருக்கே எப்படி காப்பாத்துறது எப்படி சொல்றது, இந்த மாதிரியான உபேட்சை பண்றது. யாரெல்லாம் சரணாகதி இல்லை, இல்ல நேராக சத்ரு பட்சத்தினாலேயே வந்தவர் இருக்கலாம், சத்ருவே வந்தாலும் பகவான் வந்து சரணாகதி ரட்சணத்தை பண்ணக்கூடியவன். அவனுக்கு எந்த விதமான அந்த விதமான தோஷமும் கிடையாது. சில பேர் சரணாகதி பண்ணாலும் அவளுக்கு பலன் கிடைக்கலன்னு கூடிய தோஷமே அவனுக்கு என்றைக்கும் வராது. சரணாகத்தாலே என்றைக்குமே உபேட்சை பண்றது இல்லை. இந்த மாதிரி தோஷங்களும் கூட பகவானுக்கு கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. இதுதான் அகிலேயே பிரத்யநீகத்துவம்ன்றதுக்கு சொல்லப்படுறது. நச்ச கல்யாண குணேஷு அஸ்ய அவித்தியமான கஷ்டித் இத்தியர்த்தா. கல்யாண குணங்கள்ல இல்லாத கல்யாண குணமே கிடையாது. பகவான்ல இல்லாத ஒரு கல்யாண குணம் எங்கேயான பார்க்க முடியுமா? வேற ஏதாவது சேத்தன பக்கத்துல என்ன எங்கேயும் பார்க்க முடியாது. பகவான்ல சமஸ்த கல்யாண குணங்களும் சமஸ்த கல்யாண குணங்களும் சமஸ்த குணங்களும் அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இது அகிலேய பிரத்யநீக கல்யாண குணைக்கு தானம்ன்றது. ரொம்ப பகவானுடைய ஸ்வரூபத்துல எந்த மாதிரி ஸ்வரூபம், உபயலிங்க விசிஷ்டத்துவம்ன்றது ஸ்பஷ்டமாக தெரியப்படுது. இது முதல் அனுசந்தானம் பண்ண வேண்டியது. இதுதான் நமக்கு முக்கியமாக பிராபியத்துவ பிராபகத்துவ ரூபத்துக்கு ரொம்ப பிரதானமான ஆகாரம் அப்படின்னு சொல்லி அதே முதல் அனுசந்தானம் பண்றார். அதாரதும் பஷாத்து ஜானபலாதி குணோக்தேகே ஏதத் விவரணம் அப்படின்னார். ஞானபலேஸ்வரியா அதெல்லாம் சொல்றது, ஜானானந்தைக ஸ்வரூபம் அதெல்லாம் சொல்லப்படுறது, இதோட விவரணமே ஆறுது. அதெல்லாம் ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்கண அனந்த ஜானானந்தைக ஸ்வரூபா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கல்யாணைக்கு தானம் ஆறுதும் அது அதெல்லாம் வந்து இதோட விவரணமே ஆறுது. ஸ்வரூப நிரூபகம் ஞானத்வாதிக்கம் அத்திர கல்யாண சப்தேனா சாமான்யதா சங்கிரகீதம் அப்படின்னா, இந்த கல்யாண சப்தத்தினாலேயே கல்யாணைக்குத்தானா அப்படின்னு, கல்யாண சப்தத்தினாலேயே சுரூப நிரூபகமான தர்மங்கள் அதுவும் கூட சாமான்யமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னார். சுரூப நிரூபகமான தர்மங்கள் சத்தியம் ஞானம் அனந்தம் அமலம் ஆனந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு குணங்கள் பகவானுக்கு சுரூப நிரூபக தர்மங்கள். அந்த எந்த தர்மத்தினாலே எந்த ஒரு விசேஷனம் விசேஷணத்தினாலே ஒரு குணத்தினாலே ஒரு பதார்த்தம் வேற பதார்த்தங்களுக்கு இன்னும் வேறப்பட்டது அன்னும் விசேஷமாக நமக்கு தெரியறதோ அது வந்து ஸ்வரூப நிரூபக தர்மம்னு சொல்லப்படுது. எல்லா பதார்த்தத்தையும் நாங்கள் இது வேற இது வேற இது வேறன்னு தெரியறோம். ஒரு மாடை பார்த்தா இது மாடு அப்படின்னா வேற பிராணிகளுக்கு இன்னும் இது வேறப்பட்டதுன்னு தெரியப்படுத்துறது. அந்த தெரியப்படுத்தக்கூடிய விசேஷமான ஒரு தர்மம் அதுல இருக்கு. வேற பிராணிகளுக்கும் இதுக்கும் சாமான்யமான நாலு கால் இருக்கிறது, வாதம் இருக்கிறது, இதெல்லாம் எல்லாருக்கும் சாமான்யமா இருக்கலாம். அநேக பிராணிகள் மாடுக்கே ஒரு விசேஷமான ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு பதார்த்தத்துக்கும் சில விசேஷ தர்மங்கள் இருக்கு. அந்த தர்மத்தை வச்சுதான் இந்த பதார்த்தம் வேற பதார்த்தங்களுக்கும் வேறுபட்டது அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்துறது. நிமிஷம் மெசேஜ் போட்ட போல இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு. ஏதோ மெசேஜ் அந்த மாதிரி பார்த்தேன், ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? இல்ல அடியன், என்னன்னு தெரியல, என்னன்னு தெரியல, ஒண்ணும் இல்ல அடியன். ஓகே, ஹேண்ட் ரேஸ்டு ஹேண்ட் அப்படி என்ன சைன் வந்தது இருக்கு, இது பை அதனால மிஸ்டேக், சமிக்கணும் பை மிஸ்டேக், பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஏதாவது சமிக்கணும், இருந்தா கவலை அப்படி ஆகாது. ஆன் பண்ணி வைக்கிறேன், அன்மியூட்ட, ஏதாவது ஒண்ணு கேட்கலாம். இப்போ சமிக்கணும், சமிக்கணும் அடியன். வாங்க, பரவாயில்ல வாங்க பரவாயில்ல. அதனால இது கல்யாண சப்தம்ன்றதுனாலே பகவானோட ஸ்வரூப நிரூபக தர்மங்களும் கூட சங்கிரகீதமாயிருது அப்படி என்னார். இதெல்லாம் ஸ்பஷ்டமாக சொல்லலைன்னாலும் இதெல்லாம் கல்யாண குணங்கள்லயே சேர்ந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இதனாலே சகுண நிர்குண ஸ்ருத்யோகோ விஷயபேதேன அவிரோதாது புதிருஷ்டி பக்ஷஸ்டி நிரஸ்தா. இதனாலேயே வேற விதமான அபிப்பிராயங்கள் எல்லாம் இருக்கு. இங்க வந்து கல்யாண ஐக்கதானம் அகிலேகைய பிரத்யநீக்கம் அப்படின்னு சொன்னாள். இப்படி சொன்னாலே சில பேர் வந்து குணங்களே இல்லைன்னு சொல்றாளே, இது எப்படி அப்படின்னு சொன்னா, குணங்கள் இல்லைன்றதுக்கு விஷயமே வேற, அதுக்கு என்ன விஷயம்? ஹேய குணங்கள் அகிலேகைய பிரத்யநீக்கம்ன்றது வந்து நிர்குண ஸ்ருதிக்கு அர்த்தம். நிர்குணம் அப்படின்னா குணமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. குணமே இல்லாத பதார்த்தமே எங்கேயும் இருக்க முடியாது. ஆனா குணங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கே ஸ்ருதி என்ன, ஹேய குணங்கள் இல்லை அப்படின்னு ஸ்ருதியோட அபிப்பிராயம் அப்படின்னு அர்த்தம். சகுண ஸ்ருதி என்ன சொல்றது அப்படின்னா, குணங்கள் இருக்கு அப்படின்னா நல்ல குணங்களும் இருக்கலாம் கெட்ட குணங்களும். குணம் அப்படின்னா எல்லாமே சொல்லப்படுத்துறது, எல்லா தோஷத்துக்கும் கெட்ட குணத்துக்கும் குணம் என்ன சொல்றது, பிரயோகத்துல நல்ல குணவான் அப்படின்னா நல்ல குணங்கள் தான் நமக்கு அபிப்பிராயம். ஆனாலும் குணம் என்ற சப்தம் சாமான்யமாக எல்லா விதமான குணத்தையும் சொல்றது. சகுணம் அப்படின்னா பகவானுக்கு குணங்கள் இருக்குன்னா எல்லாமே இருக்கான்னா கல்யாணைக்க தானம் அகிலேய பிரச்சனைக்கும் கல்யாணைக்க தானம். நிறைய சகுண நிர்குண ஸ்ருதிகளுக்கு வந்து சகுண ஸ்ருதிகள் வந்து கேவல கல்யாணமான குணங்களுக்கே ஆசிரியமாயிருக்கு. எந்த மாதிரி கல்யாணம்னா சமஸ்த கல்யாண குணங்கள், இதுல இல்லாத கல்யாண குணமே கிடையாது, பகவான்ல இல்லாத கல்யாண குணங்கள் அந்த மாதிரி ஸ்வரூபம். அகிலேய பிரத்யநீக்கம்ன்றது நிர்குண சக்தி சப்தங்களுக்கு அர்த்தம் குணமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தத்துக்கு வந்து ஏய குணங்கள் கிடையாது அப்படின்றது அர்த்தம். அதனால இது ரெண்டுக்கும் விஷயம் வேறு. இந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் நிர்குணம்ன்றது எதை இல்லைன்னு சொல்றது ஹேய குணங்கள், அது வேற. எதை குணங்கள் இருக்குன்னு சொல்றது மங்களமான குணங்கள். நாளே ஒன்னுக்கு மங்கள குணம் விஷயம், இன்னொன்னுக்கு ஹேய குணம் விஷயம். இதுல ஒரு விரோதமும் கிடையாது. குணம் இருக்கு குணம் இல்லை அப்படின்னு சொன்னா விரோதமே. இதுல சாமானியமாக ஒரு பதார்த்தத்துக்கு குணமும் இருக்கு குணம் இல்லை குணம் இருக்கு அப்படின்னு சொன்னா நேர விரோதமாச்சு. இது எப்படி இந்த விரோதத்தை நாங்கள் தெரியறதுன்னா, குணம் இல்லைன்றதுக்கே விஷயம் வேற, குணம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஸ்ருதிக்கு விஷயமே வேற. ஒன்னுக்கு மங்கள குணங்கள் விஷயம், ஒன்னுக்கு ஹேய குணங்கள் விஷயம். அதனால சகுண குண ஸ்ருதிகளுக்கு விரோதமே கிடையாது, விஷயம் வேதம், விஷயத்துல வேதம் இருக்கு. அதனால மற்ற பட்சங்கள் தப்பாக ஸ்ருதிகளுக்கு அர்த்தம் பண்ணக்கூடிய பட்சங்கள் எது இருக்கோ அதெல்லாம் குதிருஷ்டி பட்சங்கள்னு சொல்லப்படுறதெல்லாம் தள்ளி போடப்பட்டிருக்கு அப்படின்னார். இல்லைன்னா இன்னொரு மாதிரியும் அர்த்தம் பண்ணலாம் அப்படின்னார். கல்யாண ஐக்கதானம் பிரதேச பேதேன காலபேதேனாப்பி அகல்யாணத்வரஹிதம் இது அர்த்தா அப்படின்னார். பிரதேச பேதத்தினாலையும் ஒரு பாகத்துல மங்களமான குணம் இருக்கு, இன்னொரு பாகத்துல தோஷம் இருக்கு, இந்த மாதிரியும் கிடையாது. அதே மாதிரி ஒரு காலத்துல குணம் இருக்கலாம், இன்னொரு காலத்துல தோஷம் இருக்கலாம். இதெல்லாம் சாமான்யமாக நாங்கள் எல்லாம் பார்க்கணும், லோகத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். சில விஷயம் சில காலத்துல குணம் இருக்கிறது, நல்ல குணங்கள், சில காலத்துல தோஷம் இருக்கிறது. இந்த காலபேதத்தினாலேயோ பிரதேச பேதத்தினாலேயோ ஒரு இடத்துல நல்லா இருக்கலாம், இன்னொரு இடத்துல தோஷம் இருக்கலாம். இந்த மாதிரி எந்த விதமான தோஷங்களும் கிடையாது அப்படின்றதும் கூட தெரியப்படுத்துறது அப்படின்னு. ஞானானந்தைக ஸ்வரூபா இது தத்விஷதீகரணம். இதுவே ஞானானந்தைக ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது, அதை நமக்கு ஸ்பஷ்டமாக தெளிப்படுத்துறது. ஞானத்தையா ஆனந்தத்தையாச்ச காட்சியேன கல்யாணத்துவம் முக்தம் பவதி. இந்த ஏக அந்த சப்தம் சொல்றது இது. ஞானானந்த ஏக ஸ்வரூபா, ஏகா அப்படின்றது வேற எதுவுமே கிடையாது, பரிபூர்ணமாக ஞானானந்தமே அப்படின்னு அர்த்தம். காட்சியேன பரிபூர்ணமாக கல்யாணத்துவம் அப்படின்றது. ஜடாத்து போக்யாத்து பிரதிகூல உதாசீன ரூப ஜானாபியாம் ச வியவச்சேதாய ஞானானந்தயோ உபயோகோ அப்படி உக்தி. ஒன்னு சொன்னாலே எல்லாம் சொன்ன மாதிரியும் ஆறுது. ஞானம் ஆனந்தம் அப்படின்றது ஒன்னு வந்து ஞானம்ன்றது அஜடம் என்று சொல்றது, ஜடத்துக்கு இன்னும் வேறே ஆனது, இனர்ட் மேட்டருக்கு இன்னும் வேறுபட்டது அப்படின்னு தெளிவுபடுத்துறது. ஆனந்தம்ன்றது அனுகூலத்துவத்தை சொல்றது, அதனாலே போக்கியமானது. அதனாலே போக்கியமானது சில லோகத்துல பார்க்கக்கூடியது சிலது போக்கியம் இருக்கலாம், இங்கே பரிமிதமான போக்கியம் போக்கியத்துவம் இல்ல பிரதிகூலமாக இருக்கலாம். சிலதை வந்து நாங்கள் உதாசீனம் பண்றோம், அதுல நமக்கு வேண்டியது இல்லை, ஆனா இஷ்டமும் இல்லை, நமக்கு துவேஷமும் இல்லை, அந்த மாதிரி இருக்கிறது சிலது இருக்கிறது. இந்த மாதிரி ஞானங்கள் எல்லாம் வேறுபட்டு அது எல்லாத்துக்கு இன்னும் வேறுபட்டது அப்படின்றது. ஞானமும் ஆனந்தம் அனுகூலமாவே இருக்கு, எப்பவும் அனுகூலமா இருக்கு. ஞானஸ்வரூபமே பரிபூர்ணமாக கொஞ்சம் கூட அதுல ஜடபாகம் கிடையாது அப்படின்றதும் தெரியப்படுத்துறது அப்படின்னா. ஆனந்த கல்யாண சப்தம் ஸ்வரூபாபேட்சையா அனுகூல்யம் பூதா, இதுதான் இந்த அனுகூலம்ன்றது சொல்றது. ஸ்வரூபாபே ஸ்வரூப ஸ்வபர அபேட்சையா அப்படின்னாரு. ஸ்வபர அபேட்சையா தனக்கும் மற்றவாளுக்கும் அனுகூலமாயிருக்கு. ஆனந்தம்ன்றது கல்யாண சப்தங்கள் தனக்கு மாத்திரமே அனுகூலம்னு அர்த்தம் இல்லை, பகவானுக்கும் அனுகூலம் மற்றவாளுக்கும் அனுகூலம், ரெண்டையும் தெரியப்படுத்துறது. ஆனந்தம் கல்யாணம் அனுக்கூடிய சப்தங்கள் அப்படின்னா அது மாதிரி. இதனாலே ஆனந்தாதேகா பிரதானசிய அக்ஷரதியாம் தோரோதா இது அதிகரணத்வயோக்தம் ஸ்வரூப நிரூபக வர்க்கத்வயம் வியஞ்சிதம் பவதி. இது இங்கு சொல்லக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் எப்படி பிராமாணிக்கமானது அப்படின்னு சொல்றார். இந்த பிரமாணத்துல நாங்கள் ஸ்தாபனம் பண்ணிச்சே பிரம்மசூத்திரங்கள் நமக்கு ரொம்ப பிரதானமானது. பிரம்மசூத்திரத்துல உபனிஷத்தோட அர்த்தங்கள் எல்லாம் சங்கிரகமாக பாதராயணர் நமக்கு தெரியப்படுத்தினார். அந்த பிரம்மசூத்திரங்கள் வந்து உபனிஷத்தோட அர்த்தத்தை தெரியப்படுத்துறது. அதனால பிரம்மசூத்திரத்தையும் பிரமாணமாக இங்க சொன்னா நமக்கு ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரம் மூணுக்கும் அனுகுணமாக இருக்கிற மாதிரி பிரமாணம் தெரியப்படுத்துறார். அதுல ரெண்டு அதிகரணத்துல பாதராயணர் வந்து பரமா பகவானோட ஸ்வரூபம் ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் எல்லாம் சொன்னார். அதுல சொல்லச்சே ஒரு அதிகரணம் வந்து ஆனந்தாதேயா பிரதானசியா அப்படின்னு, பிரதானம் வந்தா தர்மி அர்த்தம், முக்கியமான பதார்த்தம் தர்மியானது. பகவானுக்கு வந்து ஆனந்தமே முதலான குணங்கள் எல்லா பிரம்ம வித்தியாலும் நாங்கள் சேர்த்துக்க வேண்டியது. ஏன்னா அதனாலதான் பகவானோட ஸ்வரூபம் நிச்சயமாகுது. ஸ்வரூபத்தை முதல்ல நிச்சயம் பண்ணி அப்புறம் மற்ற விசேஷங்கள் எல்லாம் நாங்கள் சேர்த்துக்கோலாம். அதுக்கு இந்த பதார்த்தம் முதல்ல எதுன்னு தெரியணும், இது வேற எல்லா பதார்த்தங்களுக்கும் வேறப்பட்டது தெரியப்படுத்தணும். அந்த தர்மத்தை முதல்ல தெரிஞ்சு மற்ற தர்மங்களை அப்புறம் தெரியலாம். அதுக்கு அதனால ஆனந்தம் சொல்றதுனாலே சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் அமலம் கூடிய அஞ்சு தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த அதிகரணத்துல. இந்த அஞ்சு தர்மங்கள் வந்து பகவானுக்கு வந்து ஸ்வரூப நிரூபக தர்மங்கள். அது துணையில பிரதாரண்யக உபநிஷத்துல சொல்றது, இது ஏதத்வைதத் அக்ஷரம் கார்கி அஸ்தூலம் அனணு அக்ரஸ்வம் அதீர்க்கம் அச்சாயம் அகாயம் அச்சாயம், அந்த மாதிரி நிறைய விசேஷணங்கள் சொல்லப்பட்டது. இது இல்லை இது இல்லை இது இல்லை அப்படின்னு. இதனால என்ன தெரியப்படுத்துறதுன்னா இதெல்லாம் பிராகிருதமான குணங்கள், இதெல்லாம் பிரபஞ்ச விலக்ஷணத்துவம் தெரியப்படுத்துறது பகவானுக்கு அப்படின்னு. அதையும் கூட பிரம்ம வித்தியில எல்லா பிரம்ம வித்யாலும் சேர்த்துக்க வேண்டியது. அக்ஷரதியாம் அவரோதான்னு சேர்த்துக்கணும்னு அர்த்தம். அவரோதம்னா சங்கிரகம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம், சங்கிரகிக்க வேண்டியது அப்படின்னுட்டு. அதை சேர்த்துக்கோணும். அக்ஷரதியாம் அக்ஷர சப்தத்தினால சொல்லப்பட்ட பகவானுடைய குணங்கள் சொல்லப்பட்டிருக்கே உபனிஷத்துல, அதை வந்து எல்லா பிரம்ம வித்தியாலும் எல்லாருமே சேர்த்துக்க வேண்டியது அப்படின்னார். அதனால தஹர வித்தியை உபாசனை பண்ணாலும் இந்த சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தம் முதலான குணங்களும் பிரபஞ்ச விசிஷ்டத்துவம் சேர்த்துக்க வேண்டியது. இந்த மாதிரி இந்த ரெண்டு அதிகரணத்துல பகவானோட சுரூப நிரூபக தர்மங்கள் எல்லா வித்தியாலும் எதிர்த்து சேர்த்துக்கணும். எல்லா யார் யாரெல்லாம் பிரம்ம உபாசனை பண்றாளோ அவ எல்லாருக்கும் காமன் குவாலிட்டிஸ் இது, பகவான விஷயத்துல காமன் குவாலிட்டிஸ். அதுக்கு மேல அந்தந்த பிரம்ம வித்தியாலே எந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கோ அதே அவ அனுசந்தானம் பண்றா. அதனால இங்கே இதனால இது இதனால ஞானானந்தைக சுரூபம்னு சொல்லப்பட்டதுனால இது ரெண்டையும் இங்க பாஷிக்காரர் தெளிப்படுத்துறார் அப்படின்னார். இல்லன்னா இன்னொரு மாதிரியும் அர்த்தம் பண்ணலாம். ஹேய பிரத்தனீகத்துவம் ஆஷ்ரிதானாம் யதோபாயம் ஸ்வேச்சையா ஹேய நிவர்த்தகத்துவம் அப்படின்னார். இந்த மாதிரியும் அர்த்தம் பண்ணலாம். அகில ஹேய பிரத்தியனீகத்துவம்ன்றது பகவான்னாலே ஹேய பிரத்தியனீகத்துவம் தோஷத்துக்கு விருத்தமான ஸ்வரூபம் அப்படின்னா, ஆஷ்ரிதாள் வந்து எந்தெந்த உபாயத்தை அனுஷ்டானம் பண்றாளோ அதுக்கு அனுகுணமாக பகவான் தன் சங்கல்பத்தினாலேயே அவள் தோஷத்தை எல்லாம் நிவாரணம் பண்றான் எந்த உபாயத்துக்கு அனுகுணமாக அப்படின்னார். என்ன ஆஷ்ரிதாள் பக்கத்துல வேற வேற விதமான பக்தாள் இருக்கா, வேற வேற விதமான பலத்துக்கு எல்லாரும் பகவானை ஆசிரியக்கலாம். கீதையில சொன்ன மாதிரி சதுர்விதா பஜந்தே மாம் அப்படின்னு சொல்லி ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா எல்லாத்துக்கும் பகவானை ஆசிரியக்கலாம். அவளுக்கெல்லாம் எது எது வேணுமோ அதை வந்து அதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய தோஷங்கள் எது இருக்கு, அதுல என்னென்ன தோஷங்கள் நிவாரணம் பண்ணும், அதெல்லாம் நிவாரணம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு பகவானுக்கு அப்படின்னு தெளிப்படுத்துது. ததாசதி லோகே சுசங்கல்பாயத்த ஹேய ஹேய சத்பாவசின விரோதா அப்படின்னார். இதனால இப்ப லோகத்துல பகவானோட சங்கல்பத்தினாலேயே தோஷம் உண்டாடலாம் இங்க லோகத்துல. ஏன்னா அவ கர்மத்துக்கு அனுகுணமாக அவளுக்கு சிக்ஷா உண்டாருது, துக்கம் எல்லாம் உண்டாருது. இன்னும் மத்தவா ஒரு சேத்தனில் தோஷத்தை உண்டு பண்றானே பகவான், அகில ஹேய பிரத்யனீகத்துவம் இப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி சுபாவம் இருக்கக்கூடிய பகவான் இது பண்ண முடியுமா அப்படின்னா, தன்னை சுவேச்சையாலே பண்றான், தன் சங்கல்பத்தினாலேயே பண்றான் பகவான். இவனுக்கு இந்த கர்மம் பண்ணிருக்கான், இவனுக்கு இந்த சிக்ஷை கொடுக்க வேண்டியது, இந்த துக்கம் உண்டாட்டம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணலாம் பகவான். அதனாலே அவனோட சுரூபத்துக்கு தோஷம் கிடையாது, அது அவனோட தன்னை இச்சையினாலே பண்றான் பகவான் சுவேச்சையா அப்படின்னார். அதனால உபாயத்துக்கு அனுகுணமாக என்னென்ன அனுசந்தம் என்னென்ன பண்றாளோ அதுக்கு அனுகுணமாக தன்னோட சங்கல்பத்தினாலேயே தோஷத்தை நிவாரணம் பண்ணலாம், தோஷத்தை உண்டாக்கலாம். ரெண்டையும் பகவான் பக்கத்துல எந்த தோஷமும் இதனால கிடையாது. நச்சா விருத்த கடன சக்தி கல்பனா அப்படின்னா, இது வந்து விருத்தமான விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கோ பகவானுக்கு என்ன அப்படி இல்லை. ரூப மாத்திரே நய நிவர்த்தகத்துவ அனங்கீகாராது அந்நாதி பிரசங்காத்துன்னா, ஸ்வரூபத்தினாலேயே ஏய நிவர்த்தகத்துவம் கிடையாது பகவானுக்கு, ஆனா சுவாவத்திலே அப்படின்னு சொன்ன. அதனால இது வந்து அசாதாரணமா தர்மங்கள் அதிக அதிகிலே பிரத்யநீக்கம் சுவேச்சையான்றது சத்திய சங்கல்பத்துவம்ன்றதுனாலே இதெல்லாம் ஏற்படுறது அவனுக்கு பகவானுக்கு. ஸ்வரூபத்தினாலேயே எல்லாம் உண்டாருது, என்ன பகவான் ஸ்வரூபம் அப்படி இருந்தா எங்கேயும் தோஷமே இருக்கக்கூடாது அப்படி இல்லை. அவன் சுவேச்சையாலே அவன் ஆஷ்ரிதாளுக்கு அவள் உபாயத்துக்கு அனுகுணமாக எந்தெந்த அனுகிரகம் நிகிரகங்கள் உண்டாருதோ அதெல்லாம் பண்றான் பகவான். அதுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு வேண்டினா தோஷ நிவர்த்தகத்துவம் எல்லாம் பகவானே பண்றான், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால சில பேருக்கு வந்து இங்கே பகவானோட சங்கல்பத்தினாலேயே துக்கம் எல்லாம் உண்டாருது அப்படின்னா பகவானுக்கு ஒரு விரோதமும் கிடையாது. அதனால கல்யாணைக்கதானத்துவம் ஆஷ்ரிதானாம் அபிமதேஷு கல்யாணேஷு ஐகாகிரியம் அப்படின்னார். அனிஷ்ட நிவர்த்தனம் இஷ்ட பிராபணம் சா அப்படின்னார். அதனால இது கல்யாணம் எந்தெந்த அபிமதமான கல்யாணங்கள் இருக்கோ அதையே உண்டு பண்றான், அனிஷ்ட நிவர்த்தனமும் பண்றான், இஷ்ட பிராபணமும் பண்றான். அதெல்லாம் உள்ளாருது. காஷிகாலுக்கு அபிமதமான கல்யாணங்கள், அதுவே அவனுக்கு முக்கியமான உத்தேசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்வசிய நிர்தோஷ மங்கள குணாக்கரத்துவம் அப்படி அத்த அர்த்த சித்தம் அப்படின்னார். இதனால தனக்கு ஒரு நிர்துஷ்டமான மங்கள குணாக்கரங்கள் எல்லாம் இருக்குது. சித்தமார்த்த ஸ்பஷ்டமாக பலமத்த உபபத்தேஹே இது அதிகரணார்த்த சிதர்சித. ஒரு ஒரு விஷயத்துக்கும் சுவாமி தேசிகன் இங்கே பிரம்மசூத்திரத்தோட பிரமாணம் காமிக்கிறார். எப்படி பிரம்மசூத்திரங்கள்ல இது எல்லாமே தெரியறது நமக்கு, எல்லாமே கனெக்டட், இன்டர் கனெக்டட். இங்க எல்லாமே கத்தியத்துல வந்து கத்தியம் வந்து பிரம்மசூத்திரக்கு இன்னும் வேறுபட்டது இல்லை. பிரம்மசூத்திரத்த அர்த்தங்கள் எல்லாம் இங்கே அனுஷ்டானம் பண்ணியிருக்கார் பாஷிகாரர். பிரம்மசூத்திரம் எல்லாம் உபனிஷத்தோட அர்த்தங்களை நமக்கு தெளிப்படுத்துறது. அதனால ஸ்ருதி பிரமாணம் எல்லாம் இங்கே நேராக ஸ்ருத்தியுக்தமான விஷயங்களையே பகவா பாஷிகாரர் நமக்கு அனுசந்தானம் பண்ணி காமிக்கிறார். எப்படி இதை அனுஷ்டானத்தில் எப்படி கொண்டு வரணும், பகவானுடைய ஸ்வரூபத்தை சொல்லியிருக்கிறது நமக்கு எந்த உபயோகம், அதனால எப்படி உபயோகம் பண்றது, அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் வச்சுட்டு நமக்கு எது அது எதுக்காக வேண்டியிருக்கு, பிரபதி அனுஷ்டானத்துக்கு இதெல்லாம் பல ரொம்ப உபயுக்தமானது அப்படின்னு சொல்லக்கூடியது. பலமத்த உபபத்தேன்றதுனாலே எல்லா கிரமங்களுக்கும் பலத்தை வந்து பகவான் தான் கொடுக்கிறான், கர்மமே பலன் கொடுக்கறது இல்ல. முதலான விஷயங்கள்ல பாதராயணர் ஸ்தாபனம் பண்ணார். அதனால ஆசிரிதாளுக்கு இதெல்லாம் அபிமதமோ அதெல்லாம் உண்டு பண்றான், அனிஷ்ட நிவர்த்தனமும் பண்றான், இஷ்ட பிராபணமும் பண்றான். இதெல்லாமே பகவானுக்கு ஸ்வரூபத்தில் அந்த அந்த விதமான கல்யாண ஐக்கியதானத்துவமும் அகிலேய பிரத்யேகத்துவமும் இங்கே அனுசந்தானம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னார். இது ரொம்ப பிரதானமான விஷயம். பிராபியத்துவ பிராபகத்துவத்துக்கு ஆரம்பத்தில் முதல் நாங்கள் அனுசந்தானம் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதார்த்தம் பகவானுக்கு வந்து ஸ்வேதர சமஸ்த வைலட்சண்யம் அப்படின்றது ரெண்டாவதாக சொல்லப்படுது. ஸ்வேதரேத்யாதி அப்படின்னார். த்ரிவிதானாம் சேத்தனானாம் அச்சேதனானாஞ்ச பராதீனத்வாதி சாமியாத் ஏவம் பூதம் வஸ்துவந்தரம் நாஸ்தி அபிப்ராயேன ஆஹா அப்படின்னு. முக்கியமாக எல்லாத்துக்கும் சமானமான சாதர்மியம் முதல்ல சொல்லிவிட்டார். சேத்தனா இந்த பதார்த்தங்களோட ஸ்வரூபம் எல்லாம் நாங்கள் தெரியணும் அப்படின்னா சாதர்மியம் வைதர்மியம் மட்டும் அது தெரிய வேண்டியது முதல். நியாயதர்சனத்தில் அது சொல்றார். சாஸ்திரங்கள்ல சொல்லச்சே சமானமான தர்மம் இது, விருத்தமான தர்மங்கள், விசேஷமான தர்மங்கள் அப்படின்னு சொல்லலாம். பதார்த்தங்கள்ல தெரிஞ்சா இந்த பதார்த்தம் இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு தெரியணும்னா இது ரெண்டுக்கும் எது சமானமானது, எது விசேஷம், இதுல எது விசேஷம், இதுல எது விசேஷமா இருக்கு, இதுல இல்லாதது இதுல எது இருக்கு, இதுல இல்லாதது இதுல என்ன குணம் இருக்கு, இதெல்லாம் மாதிரி தெரிஞ்சா நமக்கு ரெண்டு பதார்த்தத்தோட ஸ்வரூபம் ஸ்பஷ்டமாக தெரியுது. அந்த மாதிரி தெரியணும்னா இப்ப தத்துவங்கள் எப்படி இருக்கு, எத்தனை இருக்கு அப்படின்னா அதுக்கு விதவிதமான விபாகம் பண்ணலாம். ஆளவந்தார் பண்றதுல ஏழு பதார்த்தங்கள் சொன்னார். சப்த பதார்த்தங்கள் சொன்னார். நியாயதர்சித்தன சப்த பதார்த்தமே சொல்றா. அவ சொல்றது வேற விதமான திரவிய குண கர்ம சாமானிய விசேஷம் அபாவம் அப்படின்னு சொன்னார். ஆனா சமவாயம் அபாவம் அப்படின்னு திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவாக சப்த பதார்த்தாக அப்படின்னு சொன்னார். நம்ம சித்தாந்தத்துல வேற வேற விதமான அர்த்தம் பண்ணல. அதுல வந்து ஆள வந்தார் ஏழு விதமான பதார்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னார். எதுன்னா மூணு விதமான சேத்தனம், மூணு விதமான அச்சேத்தனம், அப்புறம் பகவான். செவன் தத்வாஸ் சொன்னார் அவரு. மூணு விதமான சேத்தனாக்கள் யாருன்னா பத்தா முக்தா நித்யா அப்படின்னுட்டு, அச்சேத்தனம் பிரகிருதி காலம் நித்திய விபூதி அப்படின்னுட்டு. இது மூணு விதமாக அவர் விபாகம் பண்ணார். அப்படி சுவாதீன த்ரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பேதம் அப்படின்னு. இந்த மூணு விதமான சேத்தனாக்கள், மூணு விதமான அச்சேத்தனாக்கள், இந்த ஆறு பதார்த்தங்கள் எதிர்ப்போம் எல்லாத்தையும் தன்னை அதீனத்துல உள்ளவன் பகவான்ன்றது ஏழாவது பதார்த்தம். பகவான் சுவாதீனே தன்னை அதீனத்துல யார உள்ளவனோ அவன் பரமாத்மான்னு சொல்லி. அப்போ இதுக்கெல்லாம் காமன் காமன் குவாலிட்டி எது, இதற்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காமன் கேரக்டரிஸ்டிக், அந்த ஆறு பதார்த்தங்களுக்கும் காமன் குவாலிட்டி இது என்ன, பராதீனத்துவம் பண்றது. ஏன்னா எல்லாமே தன்னை அதீனத்துல உள்ளவன் பகவான் சுவாதீனம் அண்ணா அளவுந்தார் சொல்றார். இது ஒரு சாதர்மியம். ஆறு தத்துவங்களுக்கும் இருக்கக்கூடிய காமன் குவாலிட்டி எது அப்படின்னா பகவானுக்கு அதீனமா இருக்கிறது சொல்லலாம். எல்லாமே அதீனம் பகவானுக்கு. அதனாலே இங்க சொல்றார், அந்த ஆறு மூணு சேத்தனம் மூணு அச்சேத்தனம் எல்லாத்துக்குமே பராதீனத்வாதி சாமியாது. என்ன சாமியம் இதுல என்ன பராதீனத்துவம், அது இருக்கிறதுனால இந்த மாதிரி பகவான் மாதிரி ஒரு பதார்த்தம் வேறு கிடையாது. சுவாதீன த்ரிவித சேத்தனா சேத்தனம் எல்லா தத்துவங்களும் பகவான் அதீனம் சொன்னால் பகவான் எல்லாத்துக்கும் வேறுபட்டவன் ஸ்பஷ்டமாக தெரியுது. அதுல அதை வந்து முதல்ல சொல்றார் சுவேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணா அப்படின்னு சொல்லி தன்னுக்கு தன்னை விட்டு பர்த்தா எல்லா வஸ்துவளுக்கும் வஸ்துவன்னா பரமார்த்த பூதமான விஷயம் வஸ்து விலக்ஷணனானவன் அப்படின்னு முதல்ல பகவானுடைய வைலட்சண்யத்தை சொல்றார். ஏதேனா ஜான போக சாமியேபி சர்வ பிரகார சாமிய நிஷேதா சித்தா. இப்ப சாதர்மியம் பண்ணே நாங்கள் அதுவே எடுத்துண்டா, பகவானுக்கும் கூட முக்தனுக்கும் நித்யாளுக்கும் ஒரு சாதர்மியம் இருக்கு. என்ன சாதர்மியம் அப்படின்னு சொன்னா சமான போகத்துவம். அவளுக்கு ஞான போக சாமியம், ஞானத்திலையும் கூட நித்யாளுக்கும் முக்தாளுக்கும் தர்மபூத ஞானம் அனந்தமாக இருக்கு. அதே மாதிரி போக மாத்திரு சாமிய லிங்காச்சா அப்படின்னு சொன்னார். பரமம் சாமியம் உபைதி, பரம சாமியா பத்தி பகவானோட அடையறான் அப்படின்னு சொன்னா எப்படி பகவான் விலக்ஷணன்னு சொல்ல முடியும், சுவேத்தர சமஸ்த விலக்ஷணம்னு எப்படி சொல்ல முடியும்னா அந்த விஷயத்துல மாத்திரமே சாமியம், போகத்துல மாத்திரமே சாமியம். அதே மாதிரி ஞானத்துல சாமியம், தர்மபூத ஞானம் சமானமா இருக்கு ரெண்டு பேருக்கும், அதுல சாமியம். மற்ற விஷயங்கள் எல்லாம் சாமியம் கிடையாது. ஏதோ ஒரு ஆகாரத்துல சர்வ பிரகார சாமிய நிஷேதா அப்படின்னார். எல்லா பிரகாரங்களிலும் சாமியம் கிடையாது, அதனால வைலட்சண்யம் கிடைக்கிறது பகவானுக்கு. அந்த மாதிரி சாமியத்தை சாமியம் இருந்தாலும் பகவானுடைய அதீனத்தில் இருக்கக்கூடிய சாமியமே அதுவும் கூட. அதனால சுவாதீனத்துவம் பண்றது பகவானே வேறுபட்டது, எல்லா பதார்த்தங்களுக்கு இன்னும் வேறுபட்டவன் தெரியுது. அதனால நித்தியம் விபும் சர்வகதம் சுசூக்மம் விஸ்வமே வேதம் புருஷா இத்தியாதி பிரசித்தம் த்ரிவித பரிச்சேத ராஹித்யம் பிராதான்யதா புஸ்தகாஹ. அதுக்கு மேலே பகவானோட ஒரு விசேஷணமான தர்மம் இருக்கு. வேற எந்த பதார்த்தங்களுக்கும் இல்லாத விசேஷணமான தர்மம் எதுனா நித்தியம் விபும் சர்வகதம் சுசூக்மம், எல்லாத்துக்கும் சூக்மமானவன் அணோரணியான் அப்படின்னு சொல்ல, அணுன்னு சொல்லப்பட்ட அத்தியந்த சூக்ஷ்மம் எல்லா சேத்திர பதார்த்தங்களையும் அனுப்பிரவேசம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உள்ள அந்த மாதிரி சூக்ஷ்மத்தை உள்ள ஜீவாத்மாக்கள் இருக்கா, அவள்லயும் அந்தர்யாமியா இருக்கான் பகவான். அதனால அவனு அதுக்கின்னும் சூக்ஷ்மமானவன் அணோகோ அணியான் சுசூக்மத்துவம் சொன்னார். சர்வகதம் ஸ்ருதி சொல்றது இது, நித்தியம் விபம் சர்வகதம் சுசூக்மம் தத்பூதவயோனி மிதவ்யயம் அத்பூதயோனம் பரிபஷ்யந்தி தீரா அப்படின்னு முண்டகோபனிஷத் சொல்றது. நித்தியமானவன் விபுவானவன் இல்லாத இடமே கிடையாது, சர்வகதம் எல்லா இடத்துலயும் எங்க இருந்தவனாலும் ஓடியாடலாம், எல்லா இடத்துலயும் இருக்கலாம், அவன் சொரூபத்திலையும் இதுலயும் எல்லாத்துலயும் இருக்கான் பகவான். சுசூக்மம் விஸ்வமே வேதம் புருஷா அப்படின்னார். விஸ்வமே எல்லாம் புருஷனே சாமானாதிகரணியம் சொல்லப்பட்டிருக்கு. விஸ்வத்துக்கும் பகவானுக்கும் புருஷ சப்தித்தனான பகவானுக்கும் சாமானாதிகரணியம் எப்படி என்ன சரீராத்ம பாவத்தினாலே எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கான். இதெல்லாம் இந்த அந்தர்யாமித்வம் அப்படின்றது ஆட்டம் இல்லன்னா நித்தியம் விபும் சொரூபத்திலேயே விபுவா இருக்கிறதும் அந்த மாதிரி இருக்கக்கூடியதும் இது வந்து இந்த நித்யா பத்தா முக்தாளுக்கு யாருக்குமே கிடையாது. அதனாலே த்ரிவித பரிச்சேத ராஹித்யம் அப்படின்னார். மூணு விதமான பரிச்சேதம்னா லிமிட், அந்த மாதிரி லிமிட் கிடையாது அவனுக்கு. மூணு விதம் தேச கால வஸ்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேசத்துல இருக்கா இந்த தேசத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சர்வகதம் விபும் இதெல்லாம் சொல்றது எல்லா இடத்துலயும் இருக்க முடியும். அவன் எல்லா இடத்துலயும் இருக்கான், விபுவா இருக்கான், சொரூபத்திலேயே வியாபிச்சிருக்கான் எல்லாத்தையும். இதெல்லாம் அவனுக்கு தேச பரிச்சேத ராஹித்யம் சொல்றது. இந்த தேசத்துல இருக்கான் இந்த தேசத்துல இல்லை. பிரகிருத்தின்றது விபுன்னு சொல்லப்பட்டிருக்கு, அனந்தம் அப்படின்னு சொன்னா இந்த பிரகிருதி மண்டலத்துல மாத்திரமே அது இருக்கு, அங்கே பரமபதத்துல கிடையாது. சுத்த சுத்தம் இங்க இருக்கு, என்ன பரமபதத்துல இருக்கு, இங்க கிடையாது. இங்க இருந்தாலும் அங்கங்கே இருக்கு, பகவத் பகவானோட விக்கிரகங்கள்லயோ இதுலயோ அதுல எல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் அந்த மாதிரி எதுக்கு அதுக்கும் கூட ஒரு லிமிட் இருக்கு. பிரகிருதிக்கும் எல்லாம் நித்தியம் விபூமான்னு சொல்லப்பட்ட பதார்த்தங்களுக்கும் பரிமிதமானது அர்த்தம். அங்கெல்லாம் பகவான் மாதிரி விபுத்துவம்ன்றது கிடையாது. அந்த எல்லா தேசத்திலையும் எல்லா காலத்திலையும் ஒரு காலம் இருக்கா ஒரு காலம் இல்லையான்னு சொல்ல முடியாது. ஒரு வஸ்துல இருக்கா இன்னொரு வஸ்துல இல்லையான்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மூணு விதமான பரிச்சேத ராஹித்யம் அது அனந்தா என்ற சப்தமே சொல்றது நமக்கு. அதனால சர்வவியாபித்வம், அதனால சுவேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணா அனந்த ஞானானந்தைக ஸ்வரூபம். ஞானானந்தைக ஸ்வரூபம் முதல் சொல்லி அனந்தம் சுவேதர சமஸ்த விலக்ஷணத்துவம் இதெல்லாம் சொல்றாரு. இதுல இப்போ இதை பத்தி என்னென்ன விஷயங்கள் தெரியப்படுத்துறது அப்படின்னு, சர்வவியாபி சர்வவியாபித்வாது தேச பரிச்சேத ராஹித்யம், எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கான். அதனால தேசம் இந்த தேசத்துல இருக்கான் இந்த தேசத்துல இல்லையன்னு சொல்ல முடியாது. சர்வகால வர்த்தித்வாது கால பரிச்சேத அபாவா, எல்லா காலத்திலையும் இருக்கான். சாட்சாத் பரம்பரையாவா சர்வ பிரகாரித்வேன சர்வ வஸ்து சமானாதிகரண்யார்ஹத்வாது வஸ்து பரிச்சேத விரகா சாட்சாத் பரம்பரையாவா அப்படின்னார். இதுவும் கூட எல்லா எல்லாவையும் தன்னோட பிரகாரமாக உள்ளவன். இப்போ ஜீவாத்மாவுக்கு ஒரு குணம் இருக்கு, ஜீவாத்மாவுக்கு இவன் அந்தர்யாமியா இருக்கலாம். அந்த குணத்துக்கு எப்படி இவன் அப்படின்னு கேட்கலாம். குணத்துல இவனுக்கு அந்தர்யாமித்துவம் அல்ல இல்லைன்னா அவன அதீனத்தில இருக்கிறது கிடைக்கிறதா அப்படின்னா ஜீவன் மூலகமாக கிடைக்கிறது பரம்பரையா அப்படின்னு சொன்னார். ஒரு பதார்த்தத்து மூலகமாக அந்த பதார்த்தத்தை ஆசிரியத்த விஷயங்களுக்கும் பகவானே அவனே ஆதாரம் எல்லாருக்கும் கூட. அதனால எல்லா வஸ்துகளுக்கும் சமானாதிகரண்யம் இருக்கக்கூடிய அர்ஹத்தை பகவானுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றது வஸ்து பரிச்சேத விரகா அப்படின்னார். ஏனகேனாபி பிராசஸ்தியேனா ஸ்வஸ்மாத் உத்கிருஷ்டைஹி கைஷ்சித் வஸ்துபிஹி அதரீகிருதத்வ அபாவாத்வா அப்படின்னார். ஏதோ ஒரு பிராசஸ்தியத்தினால இந்த பதார்த்தத்துக்கு பகவானோட அதிகமான பிராசஸ்தியம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. தனக்கு இன்னும் உத்கிருஷ்டமான ஒரு பதார்த்தத்தினால இது நிகிருஷ்டமானது இந்த விஷயத்துல அப்படின்னு இப்போ சொல்லக்கூடிய எந்த விஷயமும் கிடையாது, எந்த பதார்த்தமும் கிடையாது அப்படின்னார். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அனந்த சுவேதர சமஸ்த விலக்ஷண அனந்த அப்படின்றதுனால பகவானுக்கு இன்னும் உத்கிருஷ்டமான ஒரு பதார்த்தம் கிடையாது. எந்த விஷயத்திலையும் எந்த பதார்த்தத்துக்கும் இவனுக்கு இன்னும் உத்கிருஷ்டமான ஒரு குணம் இருக்கு, அதுல சுரூபம் இருக்கும் அப்படின்னுட்டோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமஸ்த வஸ்து விலக்ஷண சேர்த்து அவன் வந்து அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு சமானமானும் இல்லை அதிகம் சமாதிக தரித்திரா அப்படின்னு சொன்னார். அவனுக்கு சமம் அதிகம் பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இங்க சொல்ற. அது வந்து இந்த விஷயத்துல பகவானோட சுரூபத்துல வந்து முதல் அகிலேய பிரத்தனீக்கு கல்யாணிக்கத்தான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண அனந்த ஞானானந்தைக ஸ்வரூபா அன்றதோட விசேஷமான அர்த்தங்கள் இதுல சுவாமி தேசிகன் நீங்க சொல்லிருக்காரு. அதே மாதிரி விக்கிரகத்த விஷயத்துல முதல்ல சொன்னார், அதை அடுத்ததாக சொல்றாரு. விக்கிரக விஷயத்துல தத் விக்கிரகாதீனாம் து சந்தோபி கேச்சித் அதிசயாக தத் விபூதிகதாக ஏவ இது தைரப்பி தசைவ உத்கர்ஷா அப்படின்னார். விக்கிரகங்கள் எல்லாம் இருக்கே பகவானுக்கு இன்னும் பகவானோட விக்கிரகம் இருக்கே, பகவான் விக்கிரகத்தை பகவானுக்கு இன்னும் வேறுபட்டதா இல்ல அதிசயம் இருக்கா இருக்குன்னா இவனோட விபூத்திலே அதெல்லாம் சேர்ந்தது, அதனால இவனுக்கே உத்கர்ஷம் அதனால அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வித்தியாதிபிஹி பிரஸ்த துலாதிபிச்சா பரிச்சேதா தேச பரிச்சேத அந்தர்கதே வேதி தன்னிச்சேதேன். ஒரு வித்தஸ்தி அப்படின்னா 12 இன்சஸ் அப்படின்னு 12 அங்குலத்துக்கு வித்தஸ்தி என்று பேரு. அவங்க அதுல சொல்றது உபனிஷத்து சொல்றது ஒரு நிஷ்டின்றது இங்க இருக்கக்கூடிய ஒரு மூளை, அந்த நிஷ்டியா அதுக்கு வித்தஸ்தியில கீழே ஒரு பதார்த்தம் இருக்கு அதுக்கு ஹிருதயம் தத்விஜா நீயா அப்படின்னு சொல்றது உபனிஷத்து. ஹிருதயம் என்று பேரு. எங்க இருக்கு ஹிருதயம் அப்படின்னா வித்தஸ்தியாந்து அதோ நிஷ்டியா வித்தஸ்தியாந்து நாபியாமு பரிதிஷ்டதி. நிஷ்டிக்கு கீழே ஒரு வித்தஸ்தி என்ன 12 அங்குலத்துல ஒரு நாபியாம் நாபிக்கு மேலே இருக்கு, அங்க இருக்கக்கூடிய பதார்த்தத்துக்கு ஹிருதயம் தத்விஜா நீயா ஹிருதயம் தெரியணும் அப்படின்னு சொல்றது. வித்தஸ்தி என்ன டுவெல் இன்ச்சஸ் அர்த்தம். இந்த டுவெல் இன்ச்சஸ் தான் இந்த மாதிரி ஒரு மெஷர் சொல்ல முடியுமா பகவானுக்கு? சொல்ல முடியாது. பிரஸ்தலம் அப்படின்னா பிரஸ்தம்னா ஒரு கேஜி அர்த்தம், ஒரு வெயிட். இது இத்தனை வெயிட் இருக்கான், இல்ல இத்தனை மெஷர் இருக்கான், இந்த மாதிரி இத்தனை தான் அவனோட லென்த், இத்தனை தான் அவனோட வெயிட் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால அந்த மாதிரி ஒரு பரிச்சேதமும் இல்லை. தேச பரிச்சேத அந்தர்கதா, இந்த தேசத்துல இருக்கான், இந்த தேசத்துல இல்லைன்றதுனால இதுவும் கூட தள்ளி போடப்பட்டது. இத்தனையே அவரோட மெஷர்ன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்ற வஸ்துவந்தர சூன்யத்வாத்வா சமஸ்த வஸ்து ஸ்வரூப ஐக்கியாத்வா வஸ்து பரிச்சேத பாவா, இதெல்லாம் பிரமாணத்துக்கு விருத்தமான சில பதார்த்த இதுல விஷயங்கள் அபிப்பிராயத்தினா இதனாலே தள்ளி போடப்பட்டிருக்குன்னு சொன்னார். இப்படி பகவானோட சமஸ்த வைலட்சண்யமும் இதனாலே சொல்லப்பட்டது. பகவானோட ஸ்வரூபத்தோட ஸ்வரூபம் எப்படி இருக்குன்றது இதனால சொல்லப்பட்டது. அதை வந்து இங்க முதல்ல அனுசந்தானம் பண்ண வேண்டியதுன்னு சொல்லி இதை முடிக்கிறாரு. இதுக்கு மேல அவனோட ரூபத்தை பத்தி அற்புதமாக சொல்றார். விக்கிரக விசிஷ்டத்துவம் மேற்கொண்டு அனுசந்தானம் பண்ணலாம்னு சொல்லி பகவானா பாகவதாளுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணி நிறுத்துக்கு வரேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த குருவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷிகாய நமஹ.